இந்த இரவில் நான் பாடும் பாடல் என் இளைய நெஞ்சத்தின் தேடல். இந்த இரவில் நான் பாடும் பாடல் என் இளைய நெஞ்சத்தின் தேடல். உன் உறவை நாடும் எந்த நீ, நான் உணவை தேடும் ஒரு தேனி. பருவராகம் ஒன்று பாடி என் பக்கம் பறந்து நீ வாடி. இந்த இரவில் நான் பாடும் பாடல் என் இளைய நெஞ்சத்தின் தேடல். பெண்ணே பூவை உனை நினைத்து படும் பாட்டை எங்கு நான் உரைக்க, படும் பாட்டை எங்கு நான் உரைக்க. இந்த இரவில் நான் பாடும் பாடல் என் இளைய நெஞ்சத்தின் தேடல். உன் உறவை நாடும் எந்த மேனி, நான் உணவை தேடும் ஒரு தேனி. பருவராகம் ஒன்று பாடி என் பக்கம் பறந்து நீ வாடி. தொட்டால் சுடுவதிந்த நெருப்பு, நீர் பட்டால் அணைந்து விடும் அமைப்பு. தொட்டால் அடங்கும் என் கொதிப்பு, நீ தொட்டால் அடங்கும் என் கொதிப்பு. அடித்தோழி இன்னுமேன் மிதப்பு, அடித்தோழி இன்னுமேன் மிதப்பு. இந்த இரவில் நான் பாடும் பாடல் என் இளைய நெஞ்சத்தின் தேடல். நேயம் வைத்தவனை நெஞ்சில் வைத்து விடு, நெஞ்சம் இல்லை எனில் நஞ்சை வைத்து விடு. காயம் அழிவதற்குள் கண்ணே உன்னழகை கண்கள் பார்த்து வந்த காயம் போக்கிவிடு. இந்த இரவில் நான் பாடும் பாடல் என் இளைய நெஞ்சத்தின் தேடல். உன் உறவை நாடும் எந்த மேனி, நான் உணவை தேடும் ஒரு தேனி. பருவராகம் ஒன்று பாடி என் பக்கம் பறந்து நீ வாடி.